காதல் மகராணி கவிதை பூவிருத்தாள், புது கவிதை பூவிருத்து கனவில் தேன் தெளித்தாள். ஒத்துப்போர் சிரித்தாள், ஒத்துப்போர் மலர்ந்தாள், பிழியால் இவள் கணை தொடுத்தாள். இந்த காதல் மகராணி கவிதை பூவிருத்தாள், புது கவிதை பூவிருத்து கனவில் தேன் தெளித்தாள். தினமே குளித்தால் மகிழ்வே, கவிதை பூவிருத்து கனவில்